श्रीमानेकरनाथार्यः कविता केवेली वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहरी गुरुवं प्राय नमः. ஒரே ஒரு ஸ்லோகத்தினால அதிர்ஷ்டத்துவாதி குகாதிகரணத்தை அவர் பேசணும். இப்போ அந்த மூணு சூத்திரங்கள் இருக்கு, மூணு சூத்திரங்களுடைய அர்த்தத்தை பொதுவா பார்த்துடலாம். இந்த சூத்திரார்த்தங்களை தெரிஞ்சுட்டாதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமும் அந்நியமாகும். அதுக்கோசரம் அதிர்ஷ்டத்துவாதி குகா தர்மோத்தே அப்படின்னு முதல் சூத்திரம். இப்ப வந்து அங்க வந்து சந்தேகம் அவன் யார், அது மாதிரி அக்ஷரசப்த வாட்சியன் யார், முதல்ல சொல்லப்பட்ட அக்ஷரம் என்ன, இந்த அக்ஷரா தரத்தரகா பரஸ்பரத்தினால சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷம் என்ன பண்ணா, இந்த அக்ஷரசப்தத்தினால சொல்லப்பட்டது பிரகிருதிதான் அப்படின்னு அவன் சொன்னான் பூர்வபக்ஷம். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா பாக்கும்படியா இருக்கு, இவைகள்லாம் காரியங்கள், அதுக்கு காரணம் பிரகிருதி. அந்த பிரகிருதியை நேர பார்க்க முடியாது. கேள்வி கேட்டது முதல்ல என்ன கேள்வி கேட்டா, வந்து எதை தெரிஞ்சுட்டா எதை தெரிஞ்சு கொள்ளாமோ அப்படின்னு. அப்போ காரியம் பிரகிருதி புராணிகள், காரணமும் பிரகிருதி. ஆக பிரகிருதியை தெரிஞ்சுட்டாக்கா காரியமான பிரதிநிதிகள் தெரிஞ்சுள்ளோம் அப்படின்னு சொன்னோம். அக்ஷரசப்தமும் அப்படின்னு சொல்றது பரஹான்றதுக்கு ஜீவன், அக்ஷராத்மன் பிரகிருதி தான். அது ரெண்டு பேருமே ஒத்துக்கலாம், பூர்வபக்ஷம் ஒத்துக்கலாம், சித்தார்த்தியும் ஒத்துக்கலாம். அப்படி அங்கீகரிக்கிறதுனால பிரகிருதி தான் நீங்க அக்ஷரசப்த வாட்சியம் சொன்னோம். அதுக்கு சித்தாந்தம் அது தவறு. அங்க அக்ஷரசப்த வாட்சியம் பரம்பிரம்மம் பரமாத்மா தான். ஏன் அதிர்ஷ்டத்துவாதி குணகம் அங்கராட்சியம் அகோத்திரம் அப்பன்னம் அச்சக்ஷாஸ்திரம் அசக்ஷோத்திரம் சொல்லப்பட்டது. இந்த குணங்கள் எல்லாம் உடையவன் யார் அப்படின்னு கேட்டாக்க பரமாத்மா தான் அவன். ஏன் அப்படின்னா தர்மத்தே தர்மம் சொல்லப்பட்டது. என்ன தர்மம், அந்த தர்மமான பரமாத்மாக்கே உரிய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மாவுக்கு என்ன உரிய தர்மம் இருக்கு அப்படின்னாக்கா சர்வவித்வம், இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. அக்ஷரம் அக்ஷரபுத்த வாக்கியமாவது இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்கு. அந்த விஸ்வம் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லிட்டு பூர்வபக்ஷி அச்சேதனத்தை உண்டே வரும். சேதனம் அச்சேதனம் இவைகளுடைய சேர்ந்த பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம் பண்ணாரு. அப்படி அர்த்தம் காரணமாக இருக்கிறது பரமச்சேதனமான பரமாத்மா தான் இருப்பான். ஆனால் அது பிரதானமான தர்மம். அதே அதே சத்தம் கல்யாண குணங்களை உடையவன் பரமாத்மன் தான். ஏன் தர்மம் அவனுக்கே சம்பவிக்கக்கூடிய தர்மம் அதிர்ஷ்டம் பார்க்க முடியாத தன்மை, அதுவே ஒரு குணமா பிரமாசிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அது பெரிய குணம். என்ன பண்ணணும், சொல்லுங்க போறோம் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, எடுக்க முடியாது, கையில்லை காலில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க அது எதுவும் வந்து சேரும். அதனால இது ஒரு குணமே இல்லையே அதிர்ஷ்டவாதி குணக்கா அப்படின்னு எப்படி போறோம் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் ஆச்சாரியா கொடுத்தா ஆதாச்சியம் சுவாமி சந்தோஷம் வச்சிருக்கேன். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல அவா ஒன்னு பதார்த்தமே இல்லை, இல்லைன்னு ஒண்ணு இல்லை. எல்லாமே இருக்கும் தான் இருக்கும் இல்லாத சொன்னா கடைசியில ஒருமுனை இளநன இவை குண உடமையின் இருக்கா இல்ல அப்படின்னு ரெண்டு குணத்தையும் சேர்த்து பார்த்தோம்னாக்க உடனே திறமை ஓடு இல்லாமையாக இருக்கிறான் இருக்கிறவனாக இருக்கிறான் ரெண்டுமே இருக்கிறான் தான் முடியும். ஆகவே நம்ம சித்தாந்தத்துல அபாவம் ஒண்ணு கிடையாது, பாவம் தான் முழுக்க முழுக்க. பாவம்னா என்ன? இருக்க வஸ்துக்கள் தான் நம்ம சித்தாந்தத்துல இருக்கு. இல்லை அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. அப்படியான இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அதிர்ஷ்டம் மூணக்கண்ணால் பார்க்க முடியாதவன் ஞானக்கண்ணால் பார்க்கப்படுவான். ஊனக்கண்ணால் பார்க்கப்படாதவன் நம்ம சாதாரண கண்ணை கொண்டு அவனை பார்க்க முடியாது. கிருஷ்ணனுக்கு அவ்வளவு வேண்டியவன் அர்ஜுனன், ஆனாலும் கூட அவனால பரமாத்மாவுடைய திவ்ய விஸ்வரூபத்தை பயனப்படுத்த முடியல. திவ்யம் ததாமி சக்ஷஸ்தே ஏனமாம் திருஷ்டமர்கள் பேர்படுவாள். உனக்கு திவ்யமான கண்ணை கொடுக்கிறேன், அதனால நீ வந்து என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிற அவ்வளவு வேண்டியவனா இருந்தா கூட அவன் சிஷ்யனா மாறினப்போ அவனுக்கு திவ்யமான கண்ணை அவன் கிடைக்க அந்த கண்ணை கொண்டுதான் அவன் பார்த்தானே தவிர்த்து ஊனக்கண்ணை கொண்டு இல்ல அர்ஜுனன். அதனால அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொன்ன என்ன அர்த்தம்? அவனுக்கு ஊனக்கண்ணால பார்க்கப்பட முடியாது, ஞானக்கண்ணாலதான் பார்க்கலாம். அதனாலதான் ஆரம்பமே அதபராய் அக்ஷரமதிகின்றது பரவித்யை அபரவித்யை. அபரவித்யன்னு என்ன அர்த்தம்? பரோட்ச வித்யை, வெறும் சாஸ்திர ஜன்யானம் அர்த்தம். சாஸ்திரத்தினால எந்த ஞானம் வருதோ அது அபரவித்யை. அதே உபாசனம் தியானம் இவைகளால் பக்தி ரூபாபன்னமான ஒரு உபாயம் இருக்கே அதால வரக்கூடிய தரிசனம் இருக்கே ஞானம், அதுதான் பரவித்யின் பேரு. ஆரம்பத்திலே சொல்லிட்டு அதனால ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. அதனால அதே மாதிரி அகோத்திரமன் குலமில்லை தான், ஆனால் க்ஷத்திரிய குலத்தில் அவதரிச்சான், பாவனாக பிராமண குலத்தில் அவதரிச்சான், இப்படி எல்லாம் அவதரிச்சா அவனு குலை இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னாக்க பிராகிருதமான குலம் நமக்கு எல்லாம் எப்படிப்பட்டது? வந்து சரீரத்தில் வரக்கூடிய கர்மா கர்ம தோஷங்கள் தான். அந்த கர்ம தோஷங்கிறனால நமக்கு என்ன ஆச்சுனாக்க இந்த மாதிரி பிறவிகள் எல்லாம் கிடைச்சது. சரீரதைகி கர்மதோஷைகி யாதி ஸ்தாவரதாந்தரக, ஒரு ஸ்தாவரமாமான மனுஷன் தான், ஆனா அவனுடைய தோஷத்தினால கர்ம தோஷத்தினால அவன் அது மாதிரி மாறினான். அதனால பிராகிருதமான பிறவிகள்லாம் அவனுக்கு இல்லை, அப்ராகிருதமானது அவனுக்கு உண்டு. இந்த மாதிரியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம். இப்படி பார்த்துட்டு போனோம்னாக்க எதுவுமே அபாவ பதார்த்தம் இல்லை, பாவ பதார்த்தம் தான். அப்படி சொல்லின்னு போனதுனால எந்த தோஷமும் இல்லை நம்ம சித்தாந்தத்துல. அதிர்ஷ்டத்துவாதி குணக்காக பரமாத்தே, அதிர்ஷ்டத்துவம் முதலான குணங்களை உடையவன் பரமாத்மானா. ஏன்னாக்க தர்மாத்தே தர்மம் இருக்கு, அவனுக்கே உரித்த தர்மங்கள் இங்க இருக்கு, அதனால அதுதான் சரியா போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்ச. ரெண்டாவது சூத்திரம் விசேஷண பேத வியபதேசாத்யாஞ்சனை, விசேஷணம் விசேஷணம்னு என்ன அர்த்தம்? வேதவியபதேசத்துக்கு விசேஷணம் முக்கியம். வேதவியபதேசம் என்ன? பிரித்து சொல்றதுன்னு அர்த்தம். இவன் ஒரு தேவதத்தன், இன்னொருத்தர் ஒரு தேவதத்தன் அப்படின்னு, இவனும் தேவதத்தன் அவனும் தேவதத்தன், ரெண்டு பேரும் ஒன்னா போட்டமே, இதுக்கு வேற வேற என்ன வாஸ்தவம் தான். இவன் சிகப்பு தேவதத்தன், அவன் கருப்பு தேவதத்தன். இப்ப இந்த விசேஷணம்ன்றதுக்கு பாருங்கோ, சிகப்பும் கருப்பும் சேர்ந்து ரெண்டுத்தையும் பிரிச்சு விடுறது. அந்த மாதிரி விசேஷண பேதவிய உபதேசாத்யம் விசேஷங்கள் இருக்கு. பரமாத்மாவுடைய விசேஷணம் என்ன? சர்வஜ்ஞத்தம். அது மட்டும் இல்லாம அந்த பிரகரணம் முழுக்க பார்க்கணும். பிரகரணம் முழுக்க பரவித்யை தியானம், அந்த தியானத்தினால் அறியக்கூடிய பரமாத்மா தான். நம்மள அறிஞ்சிக்கணும்னாக்க இவ்வளவு பெரிய உபாத்திய இது வேணுமா? ஏன்னா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்ன்றோம், அதுல கர்மயோகத்தினால மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போயிடும், பிரதிபந்தகமான கர்மாக்கள் போயிடுன்னு அர்த்தம். ஞான யோகம் அப்படிங்கறதுனால ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சிடும். கடைசியா இருக்கக்கூடியது பக்தி யோகம், அதனால பரமாத்மாவை நேரம் பார்க்கலாம், சாட்சாத்காரம் அது வரது. இப்போ இந்த பரமாத்மாவை பார்க்கறதுதான் உபயோகப்படுறது தியானம். இவ்வளவு சிரமப்பட்டு தியானம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை உண்டி பார்த்துட்டோம்னாக்க அது தோஷம். ஏன்னா ஏற்கனவே சுவாமி தேசியின் சார நிஷ்காரசாரியாக தான் சிக்கன் சொல்றது மாறும்போது அசாரம் அல்பசாரம் சே சாரம் சாரத்தரம் அசாரம் அல்பசாரம் சே அசாரம்னாக்க சாதாரண வைஷிக சுகங்கள் விஷயத்தினால உலகத்தை சாப்பிடுறது தூங்குறது இந்த மாதிரி எல்லாம் அல்பசாரம் சே வேதத்தில் சொல்லப்பட்ட பலன் தான். ஆனா வெறும் பசுமாடு வேணும் குழந்தை வேணும்னு யாகம் பண்ணி வந்துருது. சாரம் அப்படின்னாக்கடாது சாரத்தரம் அப்படின்னாக்க ஆத்ம அனுபவம் கைவல்யம் சொல்றோம். கேவல ஆத்ம அனுபவம் ஜீவாத்மா நம்ம ஆத்மஸ்வரூபத்தையே அனுபவிக்கிறது. நம்மளையே நடத்தி நம்ம நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லுவோம் மனதில் ஒரு ஆனந்தம் ஆகுது. அது கொஞ்சம் படிப்படியா மேல பார்த்துட்டே போங்கோ நம்ம சுரூபம் எப்படிப்பட்டது ஞானஸ்வரூபம். சொல்றா பாருங்க ஒரு நாய் அது குப்பை குப்பை இதுல மேட்டில் பிரச்சனை இருக்கும் அப்ப பழைய ஞாபகம் எல்லாம் வரும் அதுக்கு பழைய ஜென்மாக்கள்லாம் ஞாபகம் வரும். அது என்ன பண்ணும் பெயர்பட்ட வம்சம் தான் நினைச்சுட்டு இருக்கும். இதுதான் ஆத்மானுபவம்ன்றது. இது நீச்சம் நமக்கு தேவையில்லை. இந்த அனுபவம் அனுபவிக்கலாம் எப்படி பரமாத்மானுபவத்தோடு சேர்ந்து அனுபவிச்சா அது விசேஷம். இதை உண்டி அனுபவிச்சோம்னா அது தேவையில்லை. அதனால சார தரம் தெஜே பஜே சாரதமம் சாஸ்திரே இவ்வளவு சமப்பட்டு உபாசனம் பண்றதுன்றது சாரதமமான பிரம்மானுபவத்துக்கோசம்தான் பிரவர்த்திக்கணும். அந்த தியானம் தான் இங்க முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம சாதாரணமா ஜீவனை தெரிஞ்சுக்கிறேன் போகக்கூடாது. அதனால விசேஷண தேவை உபதேசாத்யாம் அந்த பரவித்தியன்னு சொல்றது. அதே மாதிரி இங்க வந்து சொல்றதெல்லாம் சௌன கிரந்தவர் கேட்கிறார் எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுருவோம் அப்படின்னு கேட்கிற. அதே மாதிரி பிரம்மவிதோ வதந்தி அப்படின்னு வாக்கியம் பிரம்மத்துக்கள் பிரம்மத்துக்கள் என்ன அர்த்தம் ஞானவான்களான யோகிகள் அர்த்தம். அந்த யோகிகள்லாம் சாதாரண யோகிகளா இருக்க மாட்டாளே அவள்லாம் பிரம்மவித்துக்கள் பிரம்ம ஜானிகளா இருக்கக்கூடியவான்னு அர்த்தம். அங்கே ஒரு வாக்கியம் இருக்கு எமேவ ஏசபுரனுக்கு தேனலத்தியா முத உபாசனம் பண்றான். அதே உபாசனம் பண்ணச்ச அந்த உபாசன பக்குவ தசை வந்ததுன்னாக்கா பரமாத்மா என்ன பண்றான் யார் அவன் விரும்புகிறானோ வரிக்கிறானோ அவனால அடையக்கூடியவன் பரமாத்மா அப்படின்னு தான் சொல்றாது. அதே மாதிரி விஷபுராணத்திலையும் சொல்லச்ச பராசரர் சரிக்கிறார் அவன் அடையவன்றதுக்கு ரெண்டு ஞானம் இருக்கு. ஒன்னும் சாதாரணமான ஞானம் இன்னொன்னு என்னன்னாக்கா விவேக ஞானத்தினால் அடங்கி பரமாத்ம ஞானம் இருக்கு பாருங்கோ அதுதான் அதாவது பிரம்மோபாசனம் அர்த்தம். அதை கொண்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். அது ஸ்பஷ்டமா இருக்கு. அதாவது வேதத்தினால வர்ற ஞானமும் விவேகத்தினால வர்ற ஞானமும் விவேகம்னு என்ன அர்த்தம் உபாசனங்கள்னு அர்த்தம். இப்படி விசேஷண வேத விரதே சாத்தியம் அந்த பரமாத்மாவை அடையிறதுன்றது ஒரு விவேகமான அற்புதமான ஒரு தியானாத்மகமான ஞானம். அந்த ஞானம் பெருமாள் அடைய முடியும். உபாய விபாக அதிகாரத்தில் சுவாமி சாய்க்கிட்டு அழகா சாய்க்கிறேன் உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படிங்கிற ஞான விகாச விசேஷம் சாதாரணமான ஞானத்துக்கும் அந்த தியான ரூபமான ஞானத்துக்கும் பேதம் உண்டு. எல்லாருக்கும் ஞானம் இருக்கு ஆனால் ஆத்த ஞானம் ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் ஞானத்தை வச்சுருக்கோம். எல்லா மனுஷாளுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஞானம் இருந்துட்டேதான் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் சமர்த்தனா இருக்கலாம். ஆனால் இந்த ஜீவனம் இருக்கச்ச பெருமாள் அடையிறதுன்னு இருக்கச்ச இந்த பரபிரம்ம உபாசனம் இருக்கு அதுதான் வசந்தி ஞானம். அந்த ஞானம் எவ்வளவு நமக்கு அத சொல்றது இங்க. அது மட்டும் இல்ல வந்து இங்க வரிசையா சொல்லச்சே தப்பசா சீயத்தை இதெல்லாம் இருக்குன்னா விசேஷன பேத உபதேசம் விசேஷணம் இருக்கு. விசேஷணம்னா விசிஷ்ய அதாவது விசேஷிக்கப்பட்டு அறிகிறது. பிரம்ம வேற பிரம்மத்துக்கு இந்த இந்த விசேஷங்கள் இருக்கு. ஜீவனுக்கோ பிரகிருதிக்கோ இந்த பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அவசியம் தெரிஞ்சுக்கணும். அத சொல்லச்சே தபசா சீயத்தே பிரம்ம சீயத்தே சேர்க்கப்படுகிறது. என்ன செய்யப்படுகிறது தபசா சீயதே பிரம்ம பிரம்ம என்ன பண்றதுன்னாக்கா தபஸ் பண்றதும் சங்கல்பிக்கிறது சேர்ந்து இந்த லோக சிருஷ்டியை சேர்த்து வச்சுடுறது. பிரதோன்னம் அபிஜாயது அன்னம், அவங்ககிட்ட இருந்து இந்த அன்னம் போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் உண்டாகிறது. போக்கிய வஸ்துனாக்கா லோகத்தில் இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தமான வஸ்துக்கள் அனைத்தும் இதுலேயும் உண்டாகிறது. பிரதோன்னம் அபிஜாயது இப்படி வரிசையா போகுது. இந்த மாதிரி பரமாத்மாவே சர்வ காரணமாக, பரமாத்மாவே சர்வஜனாக, பரமாத்மாவையே எல்லாருக்கும் சரீரியாக, பரமாத்மாவை தெரிஞ்சிருந்தாதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் சொல்றது. இப்படி பேதங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கீங்க. அந்த பிரம்மத்துக்கிட்டேந்துதான் லோகத்துல மீதி எல்லா வஸ்துக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்படச்ச இத வந்து ஒட்டுட்டு விபரீதமா அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அதனால விசேஷன வேதவி அபதேசாத்தியான் ந இதரவு. இதர என்ன அர்த்தம்? பிரதானமோ புருஷனோ இல்லை, அவர்கள் இல்லை, பரமாத்மா ஒன்றுதான் இங்கு சொல்லப்பட்டவன். இந்த பிரகரணத்துல அக்ஷர சப்தத்துக்கும் அதான் அர்த்தம் அப்படின்னுட்டுலாம் இது சொன்னதுனால இது இரண்டாவது சூத்திரத்துக்கு இப்படி அர்த்தமாச்சு. மூணாவது ரூபோபன்யாசாச்சே அப்படின்னு மூணாவது சூத்திரம். ரூபோபன்யாசம், ரூபோபன்யாசம் என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு திரைலோக்கிய சரீரத்தின் சொல்லப்பட்டிருக்கு. திரைலோக்கிய சரீரத்துன்னு என்ன அர்த்தம்? மூணு லோகத்திலையும் சரீரமாக உடையவன். அக்னிஹி மூர்தா, அவன் சிரசு இருக்கே, யாருடைய சிரசு? பரமாத்மாவுடைய சிரசு எதுன்னாக்கா அக்னிதான். கண்கள் என்ன? சந்திர சூரியவும், கண்ணு சந்திரன சூரியனும் கண்ணா இருக்கான். அந்த ஸ்லோகம் சொல்லும் போது சகசிர நாமத்துல சந்திர சூரியோ ஜனேத்ரே அப்படின்னு சொல்ற மொழி அந்த ஸ்லோகம், அதனுடைய பொருள் அதாவது சந்திரனும் சூரியனும் திருக்கண்களா இருக்கு, திசா ஸ்ரோத்ரே திக்குகள்லாம் இருக்கு, அந்த திக்கு திசைகள்லாம் அவனுக்கு காதுகளா இருக்கு, வாக்கு நம்ம பேசுற வாக்குகள்லாம் இருக்கே வேதங்கள் தான் அது அவனுக்கு. அவனுக்கு பிராணம் எதுனாக்க சாதாரண வாயு தான். ஹிரதயமோ விஸ்வம் பிரபஞ்சமா இருக்கு. அதனால பாதம் எது அப்படின்னா பூமியா இருக்கு. அதனால சர்வபூதாந்தராத்மாவா இருக்கான். இப்ப என்னாச்சு? தலையிலிருந்து இந்த திருவடி பர்யந்தம் உருவகப்படுத்தி விட்டுருக்கு. அக்னியே தலையா இருக்கும், கண்கள் சந்திர சூரியனா இருக்கும், வேதங்கள்னா வாக்கா இருக்கும், அது மாதிரி வாயு தான் பிராணனா இருக்கும், பிரபஞ்சம் தான் ஹிருதயமா இருக்கும், பாதம் தான் பிரதிவியா இருக்கும். இந்த திரைலோக்கிய சரீரத்துவன்றது பரமாத்மாவுக்கு தான் வரும். அதான் சர்வ பூதாந்தராத்மத்துவம். இந்த மாதிரி ரூபம், இந்த ரூபம் சாதாரண ஜீவனுக்கு வராது. ஜீவனுக்கே வராதுன்னா பிரகிருதிக்கு வருமா? அதனால அக்ஷரசத்துவா செஞ்சார் அப்படின்னாக்க பரமாத்மா தான் அப்படின்னுட்டு இந்த மூணு சூத்திரங்களினால அதிருஷ்யத்துவாதி குணகாதிகரணத்தை முடிச்சு வச்சார் சூத்திரக்காரன். அதனால ரெண்டு அக்ஷர சப்தம் இருந்தாலும் ஒரு அக்ஷர சப்தம் பரமாத்மாவை சொல்லும், இன்னொரு அக்ஷர சப்தம் பிரகிருதியையோ ஜீவனையோ சொல்லும். அதுக்கு அஸ்நாதி அனுபவிக்கிறது, மாறுகிறது, விகாரத்தை அடையிறது, இந்த மாதிரி எத்தனையோ அர்த்தம் ஏதாவது சென்று அக்ஷர சப்தம் அர்த்தம் சொல்லும் அப்படின்ட்டு இந்த அதிகரணத்தை முடிச்சு வச்சார். இப்போ அதிகரணம் வைஸ்வான அதிகரணம், அந்த அதிகரணத்துக்கு இருக்கக்கூடிய இது பிரம்ம வித்யா வைஸ்வான வித்யின்னு பேர். இது சாந்தோக்கிய உலகத்திலையும் பிரகதாரண்ய உலகத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. இது அஞ்சாவது அத்தியாயத்துல சாந்தோக்கிய உலகத்துல ரொம்ப அருமையாக படிக்கப்பட்டிருக்கு. ஒரு அஞ்சு ரிஷிகள் ஒன்னா சேர்ந்தா, அஞ்சு ரிஷிகள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா வந்து அவங்களுக்கு விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். முதல்ல உபமன்யன் ஒருத்தர், சத்யவிக்யன் ஒருத்தர், இந்திரத்யம்னு ஒருத்தர், ஜனர்னு ஒருத்தர், புடிலர்னு ஒருத்தர், இந்த அஞ்சு பேரும் விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நமக்கெல்லாம் யார் ஆத்மா, நமக்கெல்லாம் யார் ஆத்மா, எது பிரம்மம் அப்படின்னு விசாரம் பண்ண ஆரம்பிச்சா. இந்த வார்த்தையை பாத்துக்கோங்க, யார் ஆத்மா, யாரு பிரம்மம், எது பிரம்மம் அப்படின்னுட்டு அவ விசாரம் பண்ண ஆரம்பிச்சா. இவளுக்கு கூட சந்தேகம் வந்துருச்சு. வந்த உடனே நான் சொன்ன அஞ்சு பேரும் நம்ம எது கஷ்டப்படணும், நமக்கு என்னவோ தெரியல. இங்க உத்தாலகன் இருக்காரு, ஏற்கனவே படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, போன அந்தரியாவதிகளுக்கு வந்த உத்தாலகன், அதாவது அருணி அப்படின்றவருடைய பிள்ளை, அருணருடைய பிள்ளை இவர் ஆரோனின் பெயர். அவர் கஷேத்திரனுடைய தகப்பனார் மகாபிரம்மருக்கு. இவர் அஞ்சு பேரும் சொல்றா, இந்த உத்தாரகர் இருக்காரு வைஸ்வங்கர ஆத்மாவை உபாசிச்சுருக்க, அவர்கிட்ட போய் நாம கேட்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். உத்தாரகர் சேர்க்கிறார். உத்தாரகர் வந்து கேட்டு வாங்கவும் கூப்பிடுறது என்ன வேணும் அப்படின்னு. உடனே இவர் சொல்ற, நீர் வந்து வைஸ்வங்கர ஆத்மாவை உபாசிக்கிறாரு, அந்த வைஸ்வங்கர ஆத்மாவை எங்களுக்கு உபதேசியுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ரஞ்சிதேவம் என்ன, அந்த ரிஷிகள் எல்லாரும் தபஸ்விகள், ஆனாலும் அவளுக்கு சந்தேகம் வரச்ச எப்படியாவது சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு எப்படி இறங்குறா பாருங்க. அவளுக்கு வெக்கமே இல்லை, நமக்கு தெரியலையே அப்படின்னு தான் சொல்லலாவா, நமக்கு தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்துல அவ போறா. அஞ்சு பேரும் சேர்ந்து அவரை கேட்ட உடனே அவர் யோசிக்கிறார், எனக்கு இருக்கிற பூர்ணத்தமிழையே நான் எப்படி இவாளுக்கு சொல்ல முடியும், தெரியா தெரிந்த அனுப்பிச்சுள்ள அது இவருக்கு திருவள்ள வகுப்பு இல்லை, எனக்கும் தெரியாதே, அதனால நானும் தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்ற, இப்ப வந்து அந்த இவர் கேகையர் அஸ்வபதியின் பேர் கேகய மகாராஜன், அந்த அஸ்வபதியானவர் வைஸ்வானர ஆத்மாவை உபாசிச்சிருக்கார், எனக்கும் தெரியல பூர்ணமா, நான் எதையோ உங்களுக்கு பூர்ணமா இல்லாத சொல்ல முடியாது, ஐயோ வாங்கோ நாம ஆறு பேரும் அவரை போய் கேட்கலாம் அப்படின்னுட்டு இவர் உத்தாரகர் கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே உடனே அவள் என்ன பண்றான்னாக்க, உடனே சந்தோஷமா கிளம்புறா, ரொம்ப சந்தோஷமா கிளம்புறா. கிளம்பின உடனே வந்து அங்க அந்த அஸ்வபதியானவர் யாகம் பண்ணிருக்கார். யாகம் பண்ணிருக்கிறத இவர் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா போச்சு. நம்ம யாகம் பண்றோம், எப்பேற்பட்ட பிரம்மத்துக்கள் வந்திருக்கா, இந்த பிரம்மர்ஷிகளை சத்கரிக்கிறது சம்மானம் இருக்கு, நம்ம கௌரவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றேனா கதர்யா ந மத்தியபகா, பாருங்கோ என்னுடைய ராஜ்யத்துல ஸ்தேனகா திருட்டு திருடே கிடையாது, அதே மாதிரி கதர்யா தானம் பண்ணாதவாளே கிடையாது, ந மத்தியபகா குடிக்கிறவாள்லாம் இல்ல, குடிக்கிறவாளையும் கிடையாது, அது மாத்திரமா அநாகித அக்னி இல்ல, எல்லாரும் அக்னி அக்னியை காப்பாத்தின்னு இருக்கா, யாகம் பண்ணி ஆதானம் பண்ணி ஆகித அக்னிய மாதிரி யாகம் பண்றவாதான் இருக்கா. அது மாதிரி என்ன அவித்வான், எங்க தேசத்துல அத்தியனம் பண்ணாதான் யாருமே இல்லை, என்ன ஸ்வைரி ஸ்வைரின்னாக்கா இன்னொருத்தனுடைய ஸ்திரீகள்கிட்ட போறோம் அது இங்க கிடையவே கிடையாது, இந்த மாதிரி எங்க கிட்ட தோஷமே இல்லை, இன்னொரு பொம்பளை கிட்டயே ஒருத்தம் போகாதவன்லாம் இருக்கான், பரமசுத்தாலாய் வழிலாம் இருக்கான்னாக்கா, அந்த காலத்துல இந்த பாதிவரத்தில் எப்படி இருந்தது, யாருமே ஸ்திரீகள்லாம் இன்னொரு புருஷா கிட்ட போகவே மாட்டா, அப்படிப்பட்டவா என்னுடைய ராஜ்யத்துல இருக்கா, அதனால நீங்க எல்லாம் வந்தீங்களே எங்கிட்ட தானம் வாங்கிண்டாக்கா உங்களுக்கு தோஷம் இல்லை, நானும் யாகம் பண்ணிட்டு இருக்கேன், யாகம் பண்ணிக்கிச்சு யாராவது வந்தாங்கனாக்கா அவளுக்கு தானம் பண்ணி ஆகணும், அதுலயும் பிராமணால் வந்தா அவளுக்கு கண்டிப்பா சமர்ப்பிக்கணும், அதுலயும் பிரம்மத்துக்கள் வந்தா கேட்கவே வேண்டாம், நீங்களோ பிரம்மரிஷிகள் நீங்கெல்லாம் வந்திருக்கிறதுனால இந்த ரிச்சுக்கு எல்லாம் இருக்காது புரோகிதான் அவளுக்கு தான் எவ்வளவு தனம் தருவனோ அத உங்களுக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன், எல்லாரும் வாங்கோ பாருங்கோ அப்படின்னா அவன் என்ன பண்ண தெரியுமா, வந்து யாருக்கு பணத்தினால வேணும்னு ஆசைப்படுறாளோ, லோகத்தை பணத்தை வச்சுட்டே ஜீவனை நடத்தணும் பணம் பணம் பரப்பாளோ, அவளுக்கு தானே பணம் வேணும், அவதான் இந்த பணம் வேணும்னு கேட்பா, எனக்கு எது எங்களுக்கு எதுக்கு பணம், எங்களுக்கு தேவையில்லை, என்னன்னா நாங்க வந்து ஏதோ ஒரு பிரயோஜனத்தை வச்சுட்டு இங்க எல்லாம் வந்தாங்கனாக்கா நாங்க பணம் வேணும்னு கேட்கலாம், நாங்களாம் அப்படி வரலையே, எங்களுக்கு எது இஷ்டமோ அதை பண்ணுங்கோ, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறார், நாங்க வந்து வைஸ்வர ஆத்மா உபாசனை ஆசைப்படுவோம், அந்த இச்சை எங்களுக்கு இருக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு, வைஸ்வர ஆத்மாவை தெரிஞ்சுட்டு அந்த வித்யைய உபாசனம் பண்ணணும், அந்த வித்யை கொண்டு உபாசனம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, அதுக்கு எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணணும், அப்படியே எங்களுக்கு பண்ணுங்கோ. அப்படியா, சரி, நாளைக்கு கருத்தால உங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அங்க பாருங்க, அங்க வாக்கியம் சௌந்தர்யம் வாக்கியம், தேகே சமிப்பான பூர்வான்னே பிரதி சக்கரமிரே. அவன் என்ன பண்ண தெரியுமா, எல்லாரும் ரிஷிகள், எல்லாரும் கல்யாணம் ஆனவர்தான், ஆனவன் கூட கையில சமித்தருக்குன்னு வந்துட்டாளாம். ஏன்னா பிரம்மச்சாரி தர்மம் மொழியது, பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கணும், அதுக்கோசரம் சமித்தருக்குன்னு வந்து தெரிவிக்கிறாளா இருந்தாலும் சேவிச்சுட்டு எங்களுக்கு சொல்லிக் கூடும் கோரும் அப்படின்னு கேட்கிறான். உடனே உடனே என்ன பண்றாக்கா, அவன் வந்து இவர் என்ன பண்ண கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். முதல்வர் அவுபமன்யர்னு பேர், அவரை பார்த்து கேட்கிறார், நீ வந்து எந்த வைஸ்வான், நீ எதை எதை வைஸ்வானா வைஸ்வான ஆத்மாவா நினைச்சு உபாசனம் பண்ற? உடனே அவர் சொல்ற, அவுபமன்யர் ரிஷி, நான் இந்த சொர்க்கலோகம் இருக்கே அதை தான் நான் வைஸ்வானா நினைச்சுக்கிறேன். அப்படியா, அது வந்து வைஸ்வான பூர்ண ஆத்மா இல்லை, அது சுதேதான் பேர். அவருக்கு வந்து தலதாவது தலதாவது வைஸ்வர ஆத்மாவுக்கு தலையா இருக்கு அப்படின்னு சொல்றார். திருப்பி சத்தியன் இருக்கார், அவர்கிட்ட கேக்குறாரு, நீ எதை இது பண்ற அப்படின்னு. அவர் சொல்ற, நான் ஆதித்யனை தான் நான் பண்றேன், ஆதித்யனை தான் வைஸ்வரன் நினைச்சுட்டு இருக்கேன். அவர் சொல்ற, அது வந்து கண்கள் தான், கண்கள் தான் அது அப்படின்னு அவர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்திரபிரம்மனரை பார்த்து கேட்கிறார், என்ன நீர் எதை இது பண்ற அப்படின்னாக்கா, நான் வந்து வாயு இருக்கேன் அதான் நான் பண்றேன், வாயுல வைஸ்வரன் நினைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்றார். உடனே இவர் சொல்ற, அது இந்த வைஸ்வரனுக்கு பிராணனா இருக்கும். அதே மாதிரி ஜனர்னு ஒருத்தர், அவர்கிட்ட பார்த்து கேட்கிறார், நீர் யாரு நீர் உபாசனம் பண்ற? இப்படி வரிசையா கேட்கச்சே, அவர் ஆகாசத்தை நான் பண்றேன் வைஸ்வானனாக, ஆகாசமே எனக்கு வைஸ்வானன ஆத்மா அப்படின்னு நான் உபாசனம் பண்றேன். அதுவா, அது வந்து மத்திய காயம், இடுப்பு இருக்கே இடுப்பு தான் அதுக்கு பேர் வைஸ்வான ஆத்மாவுக்கு. கடைசியில இவரை பார்த்து சொல்ற, முடிந்தவரை பார்த்து, நீ யாரு, ஜலத்தை தான் நான் இது பண்றேன். அப்படியா, இந்த ஜலமானது உடம்புக்குள்ள உள்ளுக்குள்ள ஜலமும் அல்ல வெளியேற்ற மூலிகை ஜலம் சிறுநீர் மாதிரி அவைகள்லாம் தான் அது இருக்கும் பரமாத்மாவுக்கு வைஸ்வர ஆத்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது முடிஞ்ச உடனே கடைசியில உத்தாலகரை பார்த்து கேட்கிறேன், கௌதமரே உத்தாலகரே நீ யாரு அப்படின்னா, நான் பிரதிவியை தான் நான் உபாசிக்கிறேன். உடனே அவர் சொல்ற, இந்த பிரதிவி இருக்கே இது வந்து வைஸ்வர ஆத்மாவுக்கு திருவடிகளா இருக்கும் இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு, இந்த மாதிரி தனித்தனியா நீங்க பண்ணக்கூடாது உபாசனம். ஒருத்தர் தலைய பண்ற சொர்க்கத்தை, இன்னொருத்தர் கண்ணை பண்ற உபாசனம், இன்னொருத்தர் ஆகாசத்தை, இப்படி பிராணவாயுவை எல்லாம் மாத்தி மாத்தி பண்றாலும் இல்லையோ, தனித்தனியா பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தம், திருமுடியிலிருந்து திருமுடி பரியந்தம் ஆபாத சூடம் அப்படின்னு சொல்ல முடியும், அந்த மாதிரியாக நீங்க உபாசனம் பண்ணுங்க. அப்படி பண்ணினாக்க உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னுட்டு பண்ணி வைக்கிறார். இது இந்த பிரம்ம வித்யைக்கு இந்த சுரூபம் இதான், வைஸ்வான வித்யை வைஸ்வான வித்யன்னு இந்த வித்யைக்கு பேரு. இந்த வித்யை இந்த அதிகாரத்துல சில அபூர்வமான நியாயங்களை சாய்க்க போற சூத்திரகாரன், அதெல்லாம் நாளைக்கு சேர்க்கலாம். இப்போ இந்த வைஸ்வானரன் சொன்னாக்கா, வைஸ்வான சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, எந்த அர்த்தம்னு எப்படி நிர்ணயம் பண்றது? பொதுவா வைஸ்வானம் என்ன அர்த்தம், ஜடராக்னிக்கு இல்லையா, அந்த ஜடராக்னிக்கும் வைஸ்வானன் பேரு. மகாபூதம் மூணாவது பூதம் இருக்கு அக்னின்னு, அந்த மகாபூதம் கூட அதுக்கு பேர் உண்டு. மூணாவது ஒரு தேவதா விசேஷம், வைஸ்வானன் தேவதா விசேஷம், அதுக்கு கூட பேர் உண்டு. கடைசியாக பரமாத்மாவுக்கும் வைஸ்வானன் பேர் உண்டு. இவன் நாலு பேர் நாலு இடத்துல அந்த வைஸ்வான சித்தம் பிரயோகிக்கப்படுறது. ஒன்னு ஜடராக்னி, வைத்துக்குள்ள இருக்கிற அக்னி, நம்ம எல்லாம் சாப்பிடுறதெல்லாம் ஜெரிக்கிறது இல்லையோ, அந்த ஜெரிமானம் பண்றது ஏற்கனவே வந்திருக்கு. அந்த வைஸ்வான அக்னியை பத்தி தேஜோ ஜோதிர்விகரணத்துல வந்திருக்கு, கௌக்ஷய ஜோதிகின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வைஷ்வானரன்றது அந்த ஜடராக்னிக்கும் வைஷ்வானரன் பேரு. அதே மாதிரியாக மூணாவது மகாபூதம் ஜனம் பிருதிவி ஜலம் தேஜஸ் சொல்ற மொழியோ அந்த மூணாவது மகாபூதம் இருக்கே அதுக்கும் இந்த பேருண்டு வைஷ்வானன். அதே மாதிரியாக ஒரு தேவதைக்கும் வைஷ்வானன் ஒரு தேவதை இருக்கு. கடைசியாக பரமாத்மாவையும் வைஷ்வான சித்தித்தாலும் சொல்லலாம். ஆக நாலு விஷயங்கள்ல நாலு பொருட்கள்ல இந்த வைஷ்வானன்றது பிரயோகிக்கப்படுறது. இப்ப எது சரி எதை எடுத்துக்க முடியும் ஒரு நிர்ணயம் பண்ண முடியுமா? இந்த வைஸ்வான வித்தியில இந்த வைஸ்வான சப்தத்தினால சொல்லப்பட்டவன் யார், இந்த நாலு பேர்ல இவன் தான்ட்டு அங்க சந்தேகம் கோடி போடுற எம்பெருமானார் சக்தி நிர்ணயம் ஒத்தன அப்படின்னு. அதாவது நிர்ணயம் பண்ண முடியுமா முடியாதா? நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னாக்க அது வந்து பரமாத்மாவை பண்ணிவிடலாம். பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாக்க இந்த பிரகரணத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வான சித்தத்தினால எல்லாமே சொல்லப்படுதுன்னு அர்த்தம். அதனால இப்ப இங்க விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த விசாரத்தை நாளைக்கு அதிகரணத்துல ஸ்லோக ரூபமா சேர்க்கலாம். இது ஒன்பது சூத்திரம் இந்த அதிகரணங்கள்ல ஐஸ்வான அதிகரணத்துல ஒன்பது சூத்திரங்கள். இதுல ஒவ்வொன்றும் ரொம்ப அழகழகான விஷயங்கள் வரும். அந்த சூத்திரங்கள் இருந்து நாலு விதமான சம்சய கோடிப்பட்டு தேவதையா அல்லது மகாபூதமா அல்லது அக்னியா அல்லது பரமாத்மா வாங்கிட்டு ஏன் இப்படி போடணும் நீதி பாஷ்யக்காரெல்லாம் போடலையே அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் நம்ம எம்பெருமானார் அப்படின்னாக்கா சூத்திரக்காரருடைய திருவுள்ள என்னவோ சூத்திரங்கள் எப்படி அருளப்பட்டிருக்கோ அதுக்கு அனுகுணமாக நம்ம எம்பெருமானார் பாஷ்யமன் இட்டருகிறார். அதுக்கு அனுகுணமாக பாஷ்யம் இட்டருகிறதுனால சூத்திரக்கார திருவுள்ள என்னன்னு புரிஞ்சுண்டு தெரிஞ்சுட்டு அவர் அனுகிரகிக்கிறார். அதனால அந்த கதியில போச்சு நாலு விதமா பூர்வபக்ஷம் பண்றார். அத நாலுல மூணுத்த அடிச்சுடுறார் சூத்திரக்காரரே கண்டனம் பண்ணிடுறார். அப்படி கண்டனம் பண்ணிட்டதுனால ஒரே ஒரு அர்த்தம் தான் கேருது. அது என்னது அப்படின்னாக்க பரமாத்மா. அதனால வைஷ்வான சித்தவாச்சியன் பரமாத்மா தான். நீதி எல்லாருக்கும் சொல்லப்பட்டதுன்னா பரமாத்மாவுடைய சரீரங்கள் அதுக்கு அந்தராத்மாவே எம்பெருமான் இருக்கான் அதுதான் இங்க சொல்லப்படுறதுன்னு இந்த அதிகாரங்கள்ல நிர்ணயம் பண்ணப்படப்படுது. இத நாளைக்கு சேர்க்கலாம். இப்போ இந்த வித்தியை பொதுவா தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு மேற்கொண்டு பார்க்கலாம். கவிதா கிரகசிம்ஹமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.